ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாபுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாத்ரபத மாசகத விட்டு மலக்ஷே வேங்கட மஹிந்திரபத தீர்த்ததினபூதே பிராதுரபவஜகதி தைத்தரிபு கண்டாஹந்த கவிதார்க்கிக முகேந்த குருமூர்த்தியா ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி சர்வதந்திர ஸ்வதந்திரோயம் கவிதார்க்கே கேசரி வேதாந்த தேசிக ஸ்ரீமான் ஜெயதா ஜெயதாத்தராமன்று விலகினையாக்கி அரும்பொருள் நூல் வெறித்து நின்றுதன்னீழ் புகழ் வேங்கடமாமலமே விபின்னம் வெண்ணி புகழ் துரிவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே ஷீராறுகூப்பொல் பிள்ளையந்தாது என்று செழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் தாடிமை கீழ் மொழிந்தான். ஏனார் மறைப்பொருள் எல்லா விடுத்து உலகுய்யவே ஷீராகிய வரதாரியின் பாதந்துணை நமக்கே. பாகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்கள். தினந்தோறும் தேசிகன் புரட்டாசி திருவோணத்தை முன்னிட்டு சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை விசேஷமாக எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சத்சங்கல்பத்தாலே பிள்ளையந்தாதி என்கிற சுவாமி தேசிக வைபவ பிரகாசமாயிருக்கக்கூடிய அந்த பிரபந்தத்தினுடைய வைபவத்தை மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கார். 20 மகான்கள், 20 பேர், 20 பாசுரங்களையும் அவரவர் செயலியில ஆச்சரியமான வர்ணனையோடு சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பிரகாசிப்பித்தார்கள். அடியேனுக்கும் ஒரு வாசிக்கு கைங்கரியம் வேண்டும். ஆக பிள்ளையந்தாதி வைபவம் என்கின்ற தலைப்பில் இந்த வாச்சிக்க வரிவசிய பண்ணுவதற்கு அடியேன் உத்தியமிக்கிறேன். அடியேன் செய்யும் விண்ணப்பம், லோகத்துல இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் மனுஷர்களுக்கு மோட்சத்தை பெற முடியும் என்று நமக்கு சாஸ்திரம் சொல்றது. ஆக நம் சம்பிரதாயத்தில் எவ்வாறாக பெருமானை நாம் ஸ்தோத்திரம் பண்றோமோ அதே மாதிரியாக ஆச்சாரிய சம்பந்தத்தையும் போற்றுவதும் பெரிய விஷயம். நமக்கு எம்பெருமான் ஒருத்தன்தான் முதல் ஆச்சாரியனாக இன்றளவும் அந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை விடாமல் இன்றளவன் நமக்கு அந்தவா நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எப்பொழுதுமே முடியவே, அதாவது இதற்கு எந்த விதமாக ஒரு முடிவு இல்லை, விடாமல் தொடர வேண்டும் என்பதற்காகத்தானே ஆச்சாரியர்கள் நமக்காக படாத பாடுபட்டு இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தனர். அப்படி அந்த ஆச்சாரிய பரம்பரையை வளர்த்த ஆச்சாரியர்களில் முக்கியமாக சொல்லக்கூடியவர் மூவர், ஸ்ரீ நம்மாழ்வார், பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகர். ஷடகோபன் நம்மாழ்வார் ஆரம்பித்து வைத்தவர். இந்த கலியுகத்தில் நம்மாழ்வார்தான் முதல் ஆச்சாரியராக இருந்து சரணாகதி சம்பிரதாய பரம்பரையை ஆரம்பித்தார். பிறகு நம்மி ராமானுஜன் சம்பிரதாயத்தை வளர்த்தவர். ஒரே ஒரு குரு பரம்பரை என்கின்ற ஒரு விஷயத்தை மாற்றி பல பேரை ஆச்சாரியர்களாக நியமனம் செய்து பல பரம்பரைகளிலும் பின்னாளில் வைஷ்ணவம் விடாது தொடர்ந்து வளர்ந்திட வழி வகுத்தவர் சுவாமி ராமானுஜர். அதற்கு பிறகு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த சம்பிரதாயத்தை பாதுகாத்தவர். எந்நாளிலும் யாராலும் எக்கேடும் வராதபடி பல நூல்களாலும் அனுஷ்டானங்களாலும் அந்த குரு பரம்பரையும் சம்பிரதாயத்தையும் பாதுகாத்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். நம்மாழ்வார் அஷ்டாட்சரம் அதாவது திருமந்திரம் போல புதுப்பிறப்பு அளித்தவர். பகவத் ராமானுஜர் துவயமந்திரம் போல வளர்த்தவர். சுவாமி தேசிகன் சரமஸ்லோகம் போல இந்த சம்பிரதாயத்தை வந்து விசேஷமாக திடமாக்கியவர். நமக்கு தத்துவத்ரயம், ரகசியத்ரயம், ரத்னத்ரயம் என்பது போல ஆச்சாரியத்ரயம். அது மட்டுமல்ல, ஆச்சாரியர்களை போற்றும் பல நூல்கள், அதாவது முக்கியமாக நூல்கள் இருக்கின்றன. அதுல கூட பிரபந்தத்ரயம் அப்படின்னு சொல்லும்படியாக மூன்று. மதுரகவி ஆழ்வார் இயற்றிய கண்ணினும் சுபித்தாம்பு ஸ்ரீ நம்மாழ்வாரை பற்றியது. பகவத் ராமானுஜரை பற்றிய அவரை குறித்து அவருடைய வைபவத்தை பிரகாசிப்பிக்கின்ற திருவரங்கத்தமிழ்நாள் ஒளி செய்த ராமானுசமுத்தந்தாதி. அதே மாதிரியாக சுவாமி தேசிகன் விஷயமாக இயற்றிய அவருடைய திருக்குமாரர் இயற்றிய பிள்ளையந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தம். இவ்வாறாக நமக்கு ஆச்சாரியர்களை போற்றும் நூல்களில் இந்த மூன்று நூல்கள் மிக முக்கியமானவை. அதுல பிள்ளையந்தாதி என்கின்ற ஒரு பிரபந்தம் தேசிக பிரபந்தத்தில் இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் எவ்வாறாக சுவாமி தேசிகன் திருவரங்கத்தமிழ்நாள் அருளை செய்த ராமானுச நூற்றந்தாதியும் சேர்த்து வைத்தாரோ அதே மாதிரியாக நம் முன்னோர்கள் தேசிக பிரபந்தத்தில் இந்த பிள்ளையந்தாதியும் சேர்த்து வைத்தார்கள். இந்த பிள்ளையந்தாதியுடைய வைபவம் வாஸ்தவமாக நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த பிரபந்தமானது ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குணோத்பூதம் வரதாரியம் அகம் பஜே என்கிற அந்த சுவாமி திருக்குமாரன் நயனாராச்சாரியர் வரதாச்சாரியர் அருள் செய்த இந்த விசேஷ திவ்ய பிரபந்தம். இவர் வந்து எப்படி பகவத் ராமானுஜர் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் என்று அந்த ஆச்சாரியரை பற்றி அங்க வந்து புகழ்ந்தாரோ அந்த மாதிரியாக இந்த வரதாச்சாரியரும் பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாகிச்ச பிராப்பியாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் சொல்லி எல்லாமே எனக்கு துவமேவ மாதாதி பிதாத்வமேவ துவமேவ பந்துஷ்ட சகாத்வமேவ என்றும்படியாக எல்லாமே சுவாமி தேசிகன்தான் என்று எஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரம் அக்ராஹினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் என்று சுவாமி தேசிகன்தான் சர்வஸ்வம் என்று சாதித்தார். சுவாமி தேசிகனும் ஆச்சாரியர் விஷயத்தில் ஏத்தி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனங்காணகின்றான் என்று ஆச்சாரியருடைய வைபவத்தை நன்கு பிரகாசிப்பித்தார். எந்த பிரத்யுபகாரம் இல்லை என்ன, நம்மளால பண்ண முடியாது, அந்த ஆச்சாரியர்களுக்கு நாம் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா அவரை போற்றுவது. வருஷபிந்தோ ரிவாப்தௌ சம்பந்தாது சுவாத்மலாபா என்று பட்டர் ரங்கராஜஸ்தவத்திலேயே அனுகிரகித்தபடி ஒரு சத்தையை ஆச்சாரியன் மூலமாக தான் நாம் பெற வேண்டும். மதுரகவிகள் திருவரங்கத்த முதனார் அவர்கள் காட்டின வழி அல்லவாயும், அதுல சுவாமி தேசிகனும் துன்பத்தை மதுரகவி தோன்ன காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாறு கற்கே என்று சாதித்தார். ஆச்சாரிய ஸ்துதியை பண்ணார். இந்த அதே மாதிரியாக இந்த சரம பருவ நிஷ்டைன்னு சொல்லலாம். இத சுவாமி தேசிக புத்திரராக இருக்கக்கூடிய குமார வரதாச்சாரியர் அனுகிரகித்த இந்த பிள்ளையன் தாதி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரகசிய திரயங்கள் மூன்று நமக்கு தெரியும். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பதாக இந்த மூன்று ரகசியங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த அர்த்தங்களுக்கு சாரபூதமான அம்சம் என்னன்னா சரம பர்வநிஷ்டம். அதாவது ஆச்சாரியந்தாம் பிராப்திய பிராபகன் என்கின்ற ஒரு திருடமான விசுவாசத்தை, ஒரு விசுவாசம், அந்த நிஷ்டைய நமக்கு காண்பித்தார் மதுர கவிகள் கணினல் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தத்தாலே. இந்த மூன்று மந்திரங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ரகசியத்துல மொத்தம் 20 பதங்கள் இருக்கின்றது. அந்த திருமந்திரத்துல 3 பதங்கள், துவயத்துல ஷட்பதோதயம் அப்படின்னு சொல்லும்படியாக 6 பதங்கள், சரம ஸ்லோகத்துல மொத்தம் 11 பதங்கள், இவை எல்லாவற்றையும் கலந்தால் 20 பதங்கள் ஆகும். ஆக 20 என்கின்ற ஒரு சங்கை இருக்கின்றது. அது வந்து சரம பருவ நிஷ்ட அதுக்கு சங்கேதமாக இருக்கக்கூடியது. இந்த பிரபந்தமும் பிரஸ்துத பிரபந்தம் பிள்ளையந்தாதி, அதுல கூட 20 பாசுரங்கள் இருக்கின்றது. ஆக இந்த பிள்ளையந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தமானது சரம பர்வநிஷ்ட பிரகாசகம் என்று நாம் சொல்லலாம். பெரியோர்கள் அந்த மாதிரிதான் சொல்லிருக்கார். இப்படி இந்த விசேஷமான பிரபந்தம் பிள்ளையந்தாதி, பிள்ளை அந்தாதி அப்படி இது வந்து பிரிக்கணும். பிள்ளை எந்தாதி சமஸ்த பதம், அந்த பிள்ளை அந்தாதி தூப்புல் பிள்ளை எந்தாதின்னு சொல்லணும். இங்க பிள்ளை என்கிற பதமானது தூப்புல் பிள்ளை என்கின்ற சுவாமி தேசிகனை குறிக்கும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக அந்தாதி, அதாவது திராவிட பிரபந்த பிரக்ரியை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுல இந்த பிரபந்தத்தை நமக்கு அருளை செய்துள்ளார். விஷ்ணு புராணம் ஷடகோபரந்தாதி சொல்லும் பொழுது அவரை குறித்து, அதாவது இதெல்லாம் ஷஷ்டி சமாசம், ஷஷ்டி விபக்திக்கு அர்த்தம் வந்து விஷயதா சம்பந்தம் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த பிள்ளையை விஷயமாக கொண்ட ஒரு அந்தாதி பிரபந்தம் சொல்லலாம். பிள்ளை அதிகிருத்திய கிருத்தகா அந்தாதி பிரபந்தகா அப்படியும் ஒரு தித்தியா விபக்தி லோப ரூபமான்னு சொல்லலாம். அந்தம் ஆதி அந்தாதின்னு சொல்றோம். முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று ஆழ்வார்களால் அருளி செய்தபடி இங்கும் அந்தாதி, அந்தத்தை ஆதியாக கொண்டது சொல்லலாம். இந்த சமஸ்கிருதத்தில் பகுபிரிகை சமாசம் சொல்லுவார். இது ஒரு அந்தாதி என்று சவர்ண தீர்க்க சந்தி, அந்த பிளஸ் ஆதி அந்தாதி, இதுதான் அந்தாதின்னு சொல்லி நமக்கு தமிழ்ல வந்திருக்கு. அதாவது முன்பாசுரத்துல கடைசி எழுத்தா இருக்கட்டும், கடைசி பதமா இருக்கட்டும், கடைசி பாதமா இருக்கட்டும், கடைசி கணமா இருக்கட்டும், அது வந்து அடுத்த அந்த ஸ்லோகத்துல பத்தியத்துல ஆரம்பமாகும், பாசுரத்துல ஆரம்பமாகும். ஆக இதுக்கு அந்தாதின் பேரு. இதுல நிறைய பிரக்கிரியைகள்லாம் இருக்கின்றது. மண்டல அந்தாதி, இந்த அந்தாதி பிரபந்தமானது 96 விதங்களா இருக்கக்கூடிய திராவிட பிரபந்த பிரக்கிரியில இது ஒன்று. இந்த அந்தாதி பிரபந்தத்தை வெண்பா என்கிற சந்தஸ்ல, இல்லைன்னா அது வந்து விசேஷ கட்டளை கலித்துறை என்கிற சந்தஸ்ல, அதாவது இயற்றுவது வழக்கம். இந்த பிள்ளையந்தாதி என்கிற பிரபந்தம் 20 கட்டளை கலித்துறை விருத்தத்துல இயற்றப்பட்டுள்ளது. திருவாய்மொழி, திருவிருத்தம், முதலாழ்வார்கள் அந்தாதி பிரபந்தங்கள் எல்லாமே மண்டல அந்தாதி பிரபந்தங்களாக விளங்குகிறது. இவ்வாறாக பிள்ளையந்தாதி என்கிற ஒரு பதத்துக்கும் பிள்ளையந்தாதியுடைய ஏற்றம் என்னவோ அது வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதனுடைய அவதார் ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு அன்வர்த்தம் இருக்கும். இதனுடைய அவதாரம் எவ்வாறாக, இது எந்த சமயத்தில் இந்த பிரபந்தமானது விசேஷமாக தோற்றப்பட்டது, அதை பார்க்கும் பொழுது சிற்பக்கலை சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் அந்த சிற்பக்கலையில் ஒருத்தம் வந்து விசேஷமாக ஒரு வைபவத்தை உடையவன், சுவாமியை பரிகாசம் செய்வதற்காகவே அவன் வந்து ஒரு தடவை சவாலுக்கு சுவாமியை அழைத்தான். தம் விக்கிரகத்தை தாமே செதுக்க வேண்டும் என்று போட்டி. பொதுவாக நாம் லோகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில்பத்தை நாம் வந்து செதுக்க வேண்டுமானால் நம் எதிர அந்த வடிவம் இருக்கணும், அதை பார்த்து கொண்டேதான் அவன் வந்து செதுக்குவான். தம் சிலையை தாமே பார்க்காமல் செதுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால்தான் அப்படி ஒரு போட்டியை அவன் வைத்தான். இதனை தனக்கு வைத்த சவாலாக சுவாமி தேசிகன் வாஸ்தவமாக நினைக்கவில்லை, ஆனா ஹயக்ரீவனின் அருளுக்கு இட்ட சவால். பெருமாள் அருளை நமக்கு அதாவது புரிய வைப்பதற்காகவே அவதாரம் செய்தவர், அதன் மூலம் சரணாகதியை உலகுக்கு புரிய வைத்தவர். ஆகையால் சவாலை ஏற்றுக்கொண்டு தம் விக்கிரகத்தை தாமே அமைக்க எண்ணம் கொண்டார் சுவாமி தேசிகன். அப்போது ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ரங்கநாதன் ஒரு நியமனம் செய்தான், ஆச்சாரியன் வடிவத்தில் கையில் உபதேச முத்திரையுடன் சில்பம் செய்யவும் என்று. நன்கு கவனிக்க வேண்டும், சுவாமி தேசிகனுடைய விசேஷமான ஒரு திவ்யமங்கள விக்கிரகம். ஸ்ரீரங்கநாதன் இவருக்கு வேதாந்தாச்சாரியர் என்ற அந்த திருநாமம் அளித்த, அந்த திருநாமத்துக்கு ஏற்ற வகையில் திருவுருவம் அமைக்க வேண்டும், ஆச்சாரியனுக்கு உபதேச முத்திரை வாஸ்தவமாக ஏற்றது, ஆனால் சிஷ்யனுக்கு அஞ்சலி முத்திரை ஏற்றது. இவரோ ஆச்சாரியனாகிற ஒரு அவதாரம், எனவே தாம் அளித்த திருநாமத்தை தாமே, அதாவது இது வந்து திருடமாக திருடப்படுத்துவதற்காக பெருமான் இப்படி கட்டளையிட்டான். ஸ்ரீரங்கநாதன் முதல்ல வேதாந்தாச்சாரியர் என்ற திருநாமம் அளித்த போது அதனை சுவாமி தேசிகன் ஒரு வினயத்தோடு ஏற்றுக்கொண்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா பொருள்களுக்கும் பெயரும் உருவம் அமைப்பவன் அந்த எந்திருமான் தான். நாமரூபம் வகுப்பவன் என்று அவனை வேதங்கள் சொல்றதில்லை. அவன் அளித்த நாமம் அது சாதாரணமாக பலருக்கு பலர் விருதம் அளிப்பது போல அல்ல. இது அன்று அரங்கன் அளித்த திருநாமத்தை ஏற்றுக்கொண்டார் சுவாமி, இன்று அவன் திருவுள்ளப்படி ரூபத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். உபதேச முத்திரையுடன் சுவாமி அமைத்த அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தாமே உகந்து அணைத்து தம் திவ்ய சக்தியை ஆவேசம் செய்துவிடினார். சில்பி தோற்று போயிட்டான், சுவாமி தேசிகனுடைய காலில் விழுந்தான். சில்பிகளான நாங்கள் செதுக்குவது பொம்மைகளை, இவரோ அந்த உயிர் கொடுக்கிறார், இவர் ஒரு அவதாரம் என்பதை உணர்ந்தான் சுவாமி தேசிகன். அந்த அத்தியுதமான திருமேனியை தம் அருகில் இருந்த திருக்குமாரர் நயினாரிடம் கொடுத்தருவினார். அவரும் மகாபிரசாதமாக ஏற்றார் சுவாமி தேசிகன். இறுதியில் இது வந்து திருவயந்தையில் எழுந்தருளி இருக்கும் பொழுது ஒரு 101 திருநட்சத்திர சந்தர்ப்பத்தில் உற்சவத்தில் அவர் அந்த திருமேனியை அனைவருக்கும் சேவை பண்ணி வைத்தார். ஸ்ரீ தேவநாத பெருமானும் மிக உகந்தான். ஐந்தமானகரில் அமர்ந்த அமர்ந்தவ எமக்கா என்று சுவாமியை சாதித்தபடி இவருக்காகவே அங்கே எழுந்தருளியிருக்கும் பெருமான் தம் அருகிலேயே இந்த திருமேனியை எழுந்தருளப் பண்ணுமாறு நியமனம் செய்தான். அவனது வடிவழகை சுவாமி தேசிகன் வடிவழகனின் வடிவழகு மரபாதார் பிறவாதாரே என்று சொல்லும்படியாக அவனும் இவரது வடிவழகை தாமும் மறவாமல் இருப்பேர் என்று உணர்த்தினான் அடியவர்க்கு மெய்யன். சுவாமியும் சோகதே சத்யவாதி என்று நிகழ்காலத்தில் அருளியதற்கு ஏற்ப இன்றளவும் அப்படியே சேவை சாதிக்கிறார் என்ற திருமேனிதான் தாமான திருமேனி, தாமுகந்த திருமேனி, தவறுகந்த திருமேனி என்று நம்முடைய முன்னோர்கள் சாதிப்பார்கள். இவ்வாறாக சுவாமி தேசிகனுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்டுகளித்து அந்த விசேஷமான திவ்ய பிரபந்தத்தை, அதாவது சுவாமி தேசிகன் காலத்தில் நேரில் அவரை சேவிக்க முடியவில்லையே என்று ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அதனால அந்த விக்கிரகத் திருமேனியில் ஈடுபட்டு அவருடைய திருக்குமாரரான வரதாச்சாரியர் அருளியது பிள்ளையந்தாதி பிரபந்தம். அந்த திருமேனி போல அந்த பிள்ளையந்தாதியன் நமக்கு ஸ்ரீ தேசிகனுடைய அனுபவத்தையும் அனுகிரகத்தையும் நிறைவாக அளிக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதுல நமக்கு முன்னோர்கள் மகான்கள் இந்த விஷயத்தை நமக்கு தெரிவித்தார்கள். பிள்ளையந்தாருடைய அவதாரம் இவ்வாறாக இருக்கின்றது. இது ஸ்வகபோல கல்பித்தவில்லை, பெரியோர்கள் எழுதின ஒரு வியாசத்தை அவலம்பித்து இந்த அவதார பிள்ளையந்தாதி அவதார விஷயத்தை அறிய ஞாபித்துள்ளேன். பிள்ளையந்தாதி சுவாமி தேசிகனுடைய திருக்குணங்களை நமக்கு நன்றாக காட்டுகிறது. ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும் பொழுது 20 பாசுரம் அல்லவா, ராமானுசுமனி வன்மை போற்றும் சீர்மையின் துண்ணுபுகழுடை தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய ராமானுசுமனி துவத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் இராமானுசன் அருள்மேவி வாழும் ஐயன் வேங்கடமாமலமேவியவனே வேதாந்த தேசிகனாய் திகழ்ந்தவன் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் என்று ராமானுசமுனியுன்னர சேரும் தூப்புல் புரிதல் என்று தூப்புல் மாபூருடன் என்று இராமானுசமுனி குணங்கூறும் தூப்புல் அணுக்கன் என்று அருள் தரும் தூப்புல் ஐயன் பற்பல கலைவல்ல பாவலன் ஆன தூப்புல் அற்புதன் திருடார் மறைமுடி தேசிகனே என்று தூப்புல் தேவு செம்புன்மேனி மாறாத தூப்புல் மால் ஏதமை தூப்புல் எந்தை பொன்னருள் செய்யும் புகழ் தூப்புல் குளமிடற்கு தூப்புல் காவலன் எம்மை காத்தருளும் தூப்புல் குலத்தரசு அருள் தரும் ஆரண தேசிகன் தொண்டருகக்கும் தூப்புல் குலமணி வடிவழகார்ந்த வண்தூப்புல் வள்ளல். இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரியாக பாசுர வகையில் பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனை சேவித்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகள் வந்து சேரும். முதல்ல அந்த பெருமாள் வரை குரு பரம்பரையை நாம் வந்து சேவித்ததாகும். இந்த பிள்ளையந்தாதியை சேவித்தால், தேசிகனை சேவித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. அதே மாதிரி பக்தி எண்ணங்கள் நமக்கு பரிபூர்ணமாயிருக்கும். பகவத் அனுபவ ரசம் நமக்கு வாய்க்கும். எல்லா பலங்களும் அருள கிடைக்கும். ஸ்ரீ தேசிகன் அருளிய பொருளால் உய்யும் வகைகூட பிறக்கும். இந்த லோகத்தில் வருகின்ற இந்த சம்சார வியாதிகள் இருக்கின்றதே, அதெல்லாம் தவிர்க்கலாம். பழைய ஒரு குரூரமான பாவங்கள் அது எல்லாமே அந்த கடுவினைகளை களையலாம். புதிய பாவங்கள் நமக்கு சேராது. அஸ்லேஷம் அண்டவே அண்டாது. பொய் வாழ்க்கையும் நரகமும் நமக்கு வருத்தாது. நற்குணங்கள் நிரம்பும், தீய பண்புகள் தொலையும். பிற விஷயங்களில் நமக்கு பாசம் இரு விஷயாந்தர சம்பந்தம் இருக்காது, அது வந்து வேரோட அகலும். அரும்பொருளான சரணாகதி அருளப் பெறலாம். ஸ்ரீ தேசிகனுடைய அனுகிரகம் எனும் உபாயம் நமக்கு கிடைக்கும். ஒரு கதியும் இல்லாதவர்க்கு அற்றவர்க்கு உருகதியாய் சுவாமி தேசிகன் ஆவார். தகுதி இல்லாட்டாலும் ஸ்ரீ தேசிகனுடைய அருள் நமக்கு தாமாக கிடைக்கும். தன்னிலை உணர்தல் என்றும் ஆனந்தமாவது பிறக்கும். பொய்யான அந்த பக்தி மாறி நல்ல தூய பக்தியானது பிறக்கும். சுவாமி தேசிகனின் அருளால் நல்ல சம்பிரதாய காவல் பெறலாம். ஸ்ரீ தேசிகனின் தொண்டர்களின் அந்த நினைவு நன்மை சேர்க்கும். பாகவத பாததூளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது என்பதாக. ஸ்ரீ தேசிகனுடைய வடிவழகு, அந்த வடிவழகினை வாழ்த்தும் வாய்ப்பு நமக்கு வரும். சுவாமி தேசிகன் திருவடி மலரை நாம் என்றென்றும் சூழலாம் என்பதாக பெரியோர்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக காண்பிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாசுரமும் ரத்தின சதுசமான பாசுரங்கள். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் என்று பாவித்தால் அங்கு ராமானுசர வைபவம், ராமானுசர் உத்தந்தார், நம்மாழ்வாடி வைபவம், கண்ணீரன் சுருத்தாம்பு, இப்படி பிள்ளையந்தாதி குமார வரதாச்சாரிய அருளை செய்த பிள்ளையன், இது மூன்றும் நமக்கு போடும். நம் சம்பிரதாயத்தில் கண்ணினன் சிறுத்தாம்பு இல்லாத திருவாய்மொழி ஆரம்பிக்கக்கூடாது, ராமானுசன் ஊத்தந்தாதி இல்லாத சாத்து வர பண்ணக்கூடாது, தேசிக பிரபந்தத்தில் பிள்ளையந்தாதி இல்லாம சாத்து வர முடியாது. எவ்வளவு அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்தனர். இதுதான் சம்பிரதாயம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்ன சாதிக்கிறார், மகான்கள் அத்தியுதமாக சாதித்தார். 20 பாசுரங்கள், ஒவ்வொரு பாசுரத்தினுடைய வைபவத்தையும் பல மகான்கள் ஆச்சரியமாக சாதித்தருளினார். அவை கேட்க கேட்க நமக்கு இன்றும் அந்த ஆச்சாரிய பக்தி, அதுவும் சுவாமி தேசிகனுடைய திருவிழுவாரத்தில் அதிகமான அமிதமான பக்தியானது நமக்கு வரும். முதல்ல மாமலர் மன்னிய மங்க மகிழ்ந்துரை மார்பினந்தாள் என்கிற பாசுரத்தினால சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் எனக்கு என்னுடைய சிரசுக்கு ஆபரணமாக இருக்கட்டும், தூக்குள் பிள்ளை பாதம் என் செல்லியதே, அதுதான் எனக்கு பூஷணம். 2 பாசுரத்தில் சென்னி வணங்க சிறுபரிசோரையின் கண்ணினைகள், நான் எப்பொழுது சுவாமி தேசிகனை ஆசிரயிக்கப் போகிறேன், அவருடைய அந்த சரண கமலங்கள் நமக்கு கிடைக்குமா இல்லையா, அப்பேற்பட்ட பாக்கியம் எப்பொழுது எனக்கு வரும் என்கின்ற ஒரு தவிர்ப்பு. 3 பாசுரத்தில் மாநிலத்தோதி என்கிற பாசுரத்தில் எனக்கு தேசிகனை தவிர வேறு உபாயம் இல்லை, எல்லாமே அவர்தான், ஓர் புகழன்னி உய்வில்லையே, இது நித்தியானுசந்தானமாக அவருடைய கீர்த்தியை நாம் பண்ணணும். 4 பாசுரத்தில் உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த என்கிற பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை தவிர உய்யும் வகையில்லை, அது அனுசந்தானம் பண்ணணும். மேவி வாழுமையன் இளங்குது போல் பிள்ளையாய்ந்த பொருளன்னியே, 5 பாசுரத்தில் அன்று உலகினையாக்கு என்கிற பாசுரத்தில் யார் அவர், சுவாமி தேசிகன் சாட்சாத் வெங்கடேஷ அவதாரஹா, அவர்தான் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்ணே நின்று நோய்கள் தவிர்த்தனே என்று. 6 பாசுரத்தில் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் என்கிற பாசுரத்தினாலே சுவாமி தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ணால் அனைத்து பாவங்களும் நமக்கு போய்விடும். வாதியர் மூலமர கைத்தவன் என்று நினைத்தேன் கண்டிலேன் என் கடிவினையே, அந்த கூற பாவங்கள் எங்க போச்சோ தெரியவே தெரியாது, எனக்கு தென்படவே தென்படவில்லை. ஏழாவது பாசுரத்துல வினைகாடு உமக்கினி என்கிற பாசுரத்துல இனி என்ன எந்த பாவங்களும் தொடாது. எதிரிலே ராம இன்னுரசேரும் தூப்புல் புனிதர் எம் புந்தி புகண்டு திகழ்ந்து பொருந்தினரே. அதாவது வினைகாடு உமக்கினி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போர் என்று சாதிக்கிறார். எட்டாவது பாசுரத்துல சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான் எனக்கு உபாயம், வருந்தால் தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே. ஒன்பதாவது பாசுரத்துல சுவாமி தேசிகனை ஆசிரியித்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும், வணக்க முழுக்கும் வழக்க முழுக்கும் சொல்லி அரணாக அடைப்பவர்க்கே. அதாவது ராமானுசனும் குணங்கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளதனை அரணாக அடைபவர்க்கே தேசிக சார்வபவனை ஆசிரியித்தால் சகல சுகங்களும் நமக்கு வரும், எல்லா அவத்தியங்களும் போய்விடும். பத்தாவது பாசுரத்துல ஓ என்ப சுவாமி தேசிகனே, சேவையை நீர் வந்து அனுகிரகிக்க வேண்டும். உடையவனே அருளாய் உணர்ந்தார் எங்கள் கண்ணின் தாடினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய், உம்முடைய திருவடிகளை எனக்கு அனுகிரகிக்கணும், அது எவ்வாறாக என்று காண்பிக்கிறார். பதினோராவது பாசுரத்துல சுவாமி எல்லாவிதமான தத்துவார்த்தங்களையும் அனுகிரகிக்க வேண்டும், கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் என்று அற்புதனே அருளாய் அடியேனுக்கு அருள்வும் அரும் பொருளே. அந்த ஆச்சரியமான தத்துவார்த்தங்களை நீர்தான் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். தேசிக சார்வபௌமனே உன்னுடைய தயதான் என்னுடைய கதி, பொருளானதொன்றுமென்னில் பொருந்தாது அது அந்நியந்தோ என்று பன்னெண்டாவது பாசுரத்துல ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் எனக்கு இருக்கிறது, உன்னுடைய கருணை உன்னுடைய தயை, அது தவிர எனக்கு வேற எந்த உபாயம் இல்லை, என்ன அனுகிரகிக்க வேண்டும் என்று சாதித்தார். பதிமூணாவது பாசுரத்துல சுவாமி தேவருடைய திருவடிகளை நாம் மறக்கவே மறக்க மாட்டேன், ஆறாகவெண்ணும் அருங்கருமம் ஞானம் காதல் கொண்டு என்கிற பாசுரத்துல மாறாத தூப்புல் மாலே மறவே நினி நின்பதமே என்று சாதிக்கிறார். பதினாலாவது பாசுரத்துல சுவாமி ஒரு சகஜமான தயை, அதால என்ன அனுகிரகிக்க வேண்டும் என்றே நின்பதன் தன்னிலம் நேரே எனக்கில்லை அன்பு கொண்டா என்று, உன்படி என் பையன் ஏதமே தூப்புலந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன் அருளே என்று பிரார்த்தனை செய்கிறார். பதினஞ்சாவது பாசுரத்துல உத்தம புருஷார்த்த நிஷ்ட அது எனக்கு வர வேண்டும் சொல்லி, உன் அருளன்னு எனக்கொரு நல்துணை இன்மையினால் சொல்லி, பொன்னருளால் அருளாய் புகழ்தூப்போல் குணவிளக்கே உத்தம புருஷார்த்த நிஷ்டையை நீ வந்து எனக்கு அனுகிரகிக்கணும். பதினாறாவது பாசுரத்துல பகவத் பாகவத பக்தி அது அனுகிரகிக்க வேண்டும் என்று, விளக்காகி வெங்கட வெப்பனில் வாழும் விரமலரான் என்று சொல்லும் பொழுது துளக்காதல் இல்லவர்தங்கள் திறத்திலும் தூய்மை எண்ணி கடக்காதல் செய்யும் நிலகடியாய் தூப்புல் காவரணே என்று பரிசுத்தமான பாவனை, அசத்தியமான பக்தி இல்லாத என்னை நீர் காக்க வேண்டும் என்று நீர்தான் அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. பதினேழாவது பாசுரத்துல காவரணங்கள் கிடாம்பிக் குலவதி அப்புளார்தம், தேசிக சுவாமி நீர்தான் எங்களை காப்பாற்றணும், காவல தூப்புல் குலத்து அரசே எம்மை காத்து அருளே, தூப்புல் வம்சத்துக்கு நாயகனாயிருக்கக்கூடிய ஓ எம்பெருமானே சுவாமி தேசிகனே, தாசர்களான எம்மை காக்க வேண்டிய பொறுப்பு உமத்தான் என்று பிரார்த்தனை பண்ணார். பதினெட்டாவது பாசுரம் அருள்தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே, பக்தர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதாவது ஓ எம்பெருமானே எங்களுடைய அந்த பிரார்த்தனையை நீர் வந்து கேட்கணும், என்னன்னா இருகையும் கூப்புயிரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளா உருவ எனக்கு அருளா என்னும் உள்ளம் உன் தொண்டரையே, தாசர்களாயிருக்கக்கூடிய அவர்களை எப்பொழுதும் என்னுடைய மனசில் நாம் வந்து நினைக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அந்த மாதிரி கடாட்சிக்கணும். பத்தொன்பத பாசுரம் சாத்துமர பாசுரம் சுவாமி தேசியனுடைய திவ்ய மங்கள ரூபத்துக்கு மங்களம். தொண்டருகக்கும் துணையடி வாழினின் தூமுருவல் கொண்டபுகம் வாழி வாழி வியாக்கியாமுத்திரக்கை வந்திருநாமவும் வாழி மணிவட முப்பது நூல் கொண்ட சீர்தூப்புல் குலவணியே வாழி நின்படிவே. ஆச்சரியமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். அந்த மாதிரி வியாக்கியான முத்திரையோடு இருக்கக்கூடிய உம்முடைய ஸ்ரீஹஸ்தமானது, அதுக்கு ஜெயம். ஊர்ஜபுன்றத்துக்கு ஒரு ஜெயம், உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு ஜெயம். ஜெயத்து ஜெயத்துன்னு சொல்றா போல சாதிக்கிற கடைசி பலஸ்ருதி பாசுரம் வடிவழகார்ந்த வந்தூப்பல் வள்ளல் மென் மலரடி மேல் அடியவரோத அந்த இருபதும் ஐந்துரைத்தேன் திடபுடனிரத்திணந்தோறும் ஆதரித்தோது மன்பர் முடியிடனே படும் தூப்பொல் அம்மான் பதமாமரே. பேர்பட்ட அழகு திவ்யமங்கள விக்கிரக சௌந்தரியத்தை உடையவர். உதாரமா தூப்புல் கிராமத்தில் அவதரித்த மகோ உதார ஸ்வபாவர் சுவாமி வேதாந்த தேசிகர். அந்த சுவாமி தேசிகனுடைய சரணாரவிந்தங்களில் அர்ப்பிக்கப்பட்ட இந்த அந்தாதி பிரக்ரியா எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி உய்யும் வகையை அவர்கள் வந்து பெற வேண்டும். ஆக தினந்தோறும் தேசிகன் என்கின்ற அந்த விசேஷமான சங்கல்பத்தோடு இந்த பிள்ளையந்தாதியை நாம் அனுசந்தித்தோமானால் சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும் என்றவாறு இந்த பிள்ளையந்தாதி என்கிற பிரபந்தத்தை முடிக்கிறார். முக்கியமாக மா மலர் மன்னியமங்க என்று ஆரம்பித்தாரே, அந்த மா சப்தம் இருக்கின்றதே அது மங்கள வாசம். மங்களாதீனே மங்கள மத்தியானே மங்களாந்தானின்னு சொல்றாரே, அந்த மாதிரியாக அத சப்தம் மங்கள வாசகம். ஓங்காரஸ்ச அதசப்தஸ்ச துவாவேதோ பிரம்மணப்புர கண்டம் பித்வா வினியாதோ தேன மாங்கலிகா உபவு என்று சொல்லும்படியாக மா இந்திராலோக மாதா மா கமலா ஸ்ரீல் ஹரிப்ரியா என்று அமர கோஷத்தில் மா என்கின்றது தாயாரை குறிக்கிறது. இவ்வாறாக ஒரு மங்களகரமான ஒரு மங்களரூபமான பிள்ளையந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து நாம் எல்லாரும் சுவாமி தேசிகருடைய திருவடிவாரத்தில் பக்தி கொள்ள வேண்டும், சரணாகதி பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு உதாரமான சங்கல்பத்தோட சுவாமி வரதாச்சாரிய அருளை செய்தார். நாமும் தினந்தோறும் இந்த பிள்ளையந்தாதியை அனுசந்தித்து சுவாமி நிகமாந்த மகாதேசனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. வாச்சிகி பரிசரியேயம் ஸ்ரீ தேசிக பதாப்ஜயோஹோ அர்ப்பிதா ரங்கநாதேன சுமமாலேவ பக்திதா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நானிரமும் தான் வாழ நான்மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன் மறைவாழ ஞானியர்கள் சென்னி அணிசேர்தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னுமொரு நூற்றாண்டிலும்